அப்பனே உன் கையிலாய கோலம், அதை காண்கின்ற கண்ஞான பீடம். சிவனே உன் கையிலாய கோலம், அதை காண்கின்ற கண்ஞான பீடம். கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, மின்னும் சுடரென ஒடியென பரவிய பொழுதினில்லாதா, அறிந்தேனே உன் ரூபம் ஈசா. சிவனே உன் கையிலாய கோலம், அதை காண்கின்ற கண்ஞான பீடம். ஓம் சிவனே போற்றி, ஓம் மகேஸ்வரனே போற்றி, ஓம் சம்புவே போற்றி, ஓம் லிங்கேஸ்வரனே போற்றி, ஓம் பரமேஸ்வரனே போற்றி, ஓம் ஜெகதீஸ்வரனே போற்றி, ஓம் விஸ்வநாதனே போற்றி, ஓம் பீமசங்கரா போற்றி, ஓம் கேதாரேஸ்வரா போற்றி, ஓம் வாமதேவனே போற்றி, ஓம் ருத்ரதாண்டவா போற்றி, ஓம் பிரளயமூர்த்தியே போற்றி, ஓம் கங்காதரனே போற்றி, ஓம் காலகாலாய போற்றி, ஓம் ஜடாதரனே போற்றி, ஓம் கைலைவாசா போற்றி, ஓம் பஞ்சவர்ணனே போற்றி, ஓம் திரிபுராந்தகனே போற்றி, ஓம் வீரபத்ரனே போற்றி, ஓம் சதாசிவனே போற்றி, ஓம் ஹிரண்யகர்பா போற்றி, ஓம் அமிர்தகடேசா போற்றி, ஓம் வேங்கீஸ்வரனே போற்றி, ஓம் அருணாச்சலனே போற்றி, ஓம் அஷ்டமூர்த்தியே போற்றி, ஓம் ஹரஹரதேவா போற்றி, ஓம் சிவசிவநாதா போற்றி. பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞாபகம் என் மார்பிலாடும், பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் என் மார்பிலாடும். ஸ்பட்டிகலிங்கேஸ்வர ஸ்வர்ண ஜெகதீஸ்வர, ஸ்பட்டிகலிங்கேஸ்வர ஸ்வர்ண ஜெகதீஸ்வர, உன்றன் பொற்பத பூனிடல் தேடிய வேளையில் ஐயா, கரைந்தேனே உன் பாதம் சுவாமி. சிவனே உன் கையிலாய கோலம், அதை காண்கின்ற கண்ஞான பீடம். ஓம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் யுவந்தனா நிருத்யோர்முக்ஷியமாமிருதாத். ஓம் மகாரூபனே போற்றி, ஓம் விஸ்வரூபனே போற்றி, ஓம் லோகபாலனே போற்றி, ஓம் மகாபீஜனே போற்றி, ஓம் நீலகண்டனே போற்றி, ஓம் உமாபதையே போற்றி, ஓம் பலவீராய போற்றி, ஓம் காமரூபனே போற்றி, ஓம் காமதகனாய போற்றி, ஓம் காலஞானியே போற்றி, ஓம் மெய்த்திருவேதியா போற்றி, ஓம் ஆடகமதுரையரசே போற்றி, ஓம் கூடல் இலங்கு குருமணியே போற்றி, ஓம் கனககுன்றே போற்றி, ஓம் செம்பொன்கனியே போற்றி, ஓம் பாரிடை ஐந்தே போற்றி, ஓம் நீரிடையின் அங்கே போற்றி, ஓம் தீயிடை மூன்றே போற்றி, ஓம் காற்றிடை இரண்டே போற்றி, ஓம் வெளியிடை ஒன்றே போற்றி, ஓம் சந்தன சாந்தே போற்றி, ஓம் சத்குருவேந்தே போற்றி, ஓம் சச்சிதானந்தனே போற்றி, ஓம் சாயுஜமலையே போற்றி, ஓம் சர்வகுணாளா போற்றி, ஓம் சமரசத்திருவே போற்றி, ஓம் சர்வேஸ்வரனே போற்றி. லிங்காஷ்டகம் சொல்லினாலும் ஞானவில் வாஷ்டகம் பாடி போற்றி, லிங்காஷ்டகம் சொல்லினாலும் ஞானவில் வாஷ்டகம் பாடி போற்றி. தெய்வ திருவாசகம் தேவத்தேவாரமும், தெய்வ திருவாசகம் தேவத்தேவாரமும், நாளும் ஓதிட ஓதிட ஓமினும் மந்திரமையா, உனை காட்டும் குருவான ஈசா. சிவனே உன் கையிலாய கோலம், அதை காண்கின்ற கண்ஞான பீடம். கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே, மின்னும் சுடரின ஒளியன பரவிய பொழுதினில்லாதா, அறிந்தேனே உன் ரூபம் ஈசா. Shut up.